بسم الله الرحمن الرحيم. Le site damajfr.com vous présente une série de cours tirés du livre Al-Madina, c'est-à-dire de Médine. Tome 3, cours dispensé par le frère de mérite Abu Taymiyyah Khalil Al-Martiniki wafaqahullah Dar Al-Hadith Bidammaj. 22e leçon. Bismillah ar-Rahman ar-Rahim, as-salatu was-salam ala nabiyyina Muhammad wa alihi wa sahbihi wa man ittaba'ahum bi ihsan illa yawm ad-din amma ba'd. Ma huwa wazn al-jam fi al-asma' wazn أفعل مثل اسم العيوب واسم الأبواب. فعل. ما هي أنواع البدل؟ حتى مثلاً. البعض من الكل مثل أكلت الدجاج نصفها الشمال أعجبني هذا الكتاب أسلوبه والمبين مبين أعطيني الكتاب مبين مبين مبين أيوة ما في ما في فتحة على الياء ليس مبين مبين طيب وهل يأتي البدل من أي شيء؟ يأتي في النكرة والمعرفة لا ما سمع عن هذا يعني المبدل منه ما هو ما أنواعه الشيء الذي يأتي منه البدل من أي شيء يأتي اسم فقط اسم فقط ماذا اسم أو فعل أو حرف البدل يأتي من الحرف لا اسم من الاسم من الفعل من جملة ندخل في الدرس 22 وفي وزن جديد وإن فعل ما في فتحة عليها مباين طيب في أخر المدرس أنت أبو بكر أنت الحسن وأنت معاوية وأنت عدنان وأنت طلحة هاتوا الدفاتر يا إخوان الطلاب يسلمون الدفاتر donnez vos cahiers aux frères. Les élèves auront leurs cahiers. Et moi, je n'ai pas écrit les devoirs au professeur. Lima, pourquoi mes lunettes sont cassées et je ne peux pas lire et écrire. عذرك مقبول وأين دفترك يا معاوية تنسكي لتكسكي يويتون كي أو معاوية أنا أيضا لم أكتب دي موسي جني با إكري انكسرت نظرتك أيضا تلونيت أتوسي سون كسي لا انقطعت الكهرباء في معجعنا بعد صلاة المغرب واستمر من انقطاع إلى منتصف الليل. Donc il dit non, mais l'électricité s'est coupée dans notre dortoir un petit peu après la salat du Maghrib et elle dit, elle continua, du moins la coupure continua jusqu'à la moitié de la nuit. La porte s'ouvre et Adnan entre. Lima ta akharta ya Adnan. Pourquoi es-tu en retard au Adnan? المقاربات سيارات في الطريق فتوقف المرور. Donc il dit une voiture s'est retournée dans la rue, pas sur le chemin, et la circulation fut arrêtée. Le mourou, c'est la circulation. Toqaf s'est arrêté. Et qarabat سيارات اين, une voiture s'est retournée où? Il dit dans le tournant, dans le virage qui est après le pont. Jisr, c'est pont, Ma'ataf, c'est virage. Est-ce que les passagers s'en sont sortis? Est-ce qu'ils sont sortis sains et saufs? Ont été épargnés? Il dit oui. Oui, il se furent épargnés et la longe d'Allah. Si ce n'était pas la grâce d'Allah sur eux, ils seraient morts. Il dit le retournement était violent, Anif Mana Shadid, comme oui. Et les portes sont arrachées. Une khala'at, c'est s'arracher, s'enlever. Elle abouane. Ou en tout cas, ça la doujège et les vitres se sont brisées. Vite par brise. Il croit Ders al Yatolha, dit le Ders au Tolha. فقال الناس كسفت لموت إبراهيم فقال رسول الله صلى الله عليه وسلم إن الشمس والقمر آيتان من آيات الله لا ينكسفان لموت أحد ولا حياته فإذا رأيتموهما فادعوا الله وصلوا حتى ينجلي. Talha dit que le soleil s'est éclipsé le jour où est mort Ibrahim alayhi salam. Alayhi salam, c'est pas Ibrahim al-Rasoul, c'est Ibn Rasoulillah sallallahu alayhi salam. Il y a un hadith qui est venu, on peut faire un salat sur lui. Il peut dire sallallahu alayhi salam. Et les gens se sont mis à dire que le soleil s'est éclipsé pour la mort d'Ibrahim. Le messager d'Allah sallallahu alayhi salam a dit: certes, le soleil et la lune sont deux signes parmi les signes d'Allah. Ils ne s'éclipsent pour la mort de personne ni pour la vie, ni la naissance. Alors, si vous les voyez, ils s'éclipsent, alors invoquez Allah et faites la salat jusqu'à ce qu'ils réapparaissent. Qui est cet Ibrahim, ô professeur? وابن النبي صلى الله عليه وسلم ماريا القبطية رضي الله عنها. C'est le fils du prophète sallallahu alayhi wa sallam de Maria la Copte رضي الله عنها. الاسم إبراهيم غير منصرف هو. Il dit le isme Ibrahim, le nom Ibrahim n'est pas منصرف, c'est-à-dire un mot n'accepte pas de tanwin. نعم. Oui, en effet. نعم. Pourquoi? لأنه علم أعجمي والعلم الأعجمي لا ينصرف. Car c'est un nom propre non arabe et le nom propre non arabe il n'accepte pas de tanwin. Non sarif. Ni de kasra dans le jar. Ni des mamans ne savent. Vous me nous? يقول أجيب عن الأسئلة الآتية. لما لم يكتب الحسن ومعاوية الواجبات؟ Pourquoi est-ce que le Hassan et Mouawiyah n'ont pas écrit les devoirs? Lima ta'akhara Adnan. Pourquoi est-ce que Adnan est arrivé en retard? Aynan karabati siyara. Où est-ce que la voiture s'est retournée? Matan kassafat al-shams. Quand est-ce que le soleil s'est éclipsé? Maza qalan nas. Qu'est-ce que les gens ont dit? Mimaza amrana nabiyu sallallahu alayhi wa sallam inda inkisaf al-shams wal-kamar. Que nous a ordonné le prophète sallallahu alayhi wa sallam lors d'une éclipse solaire ou lunaire. Voyez, voici Yaqul. Min abwab al-fi'l al-thulathi al-mazid bab infa'ala. Yani l'aide d'akhanna fi ish wa mazidna afwan fi al-khumasi. Al-azid fi'i khamsa ahruf. Aslu thulathi. مجرد وزن فيها حرفين فإن فعل هو إن يعني حمزة والنون زائد فعل زيدت فيه الحمزة والنون قبل فاء نحو إن فتح إن كسر إن قطع donc c'est un وزن auquel on a rajouté comme on a dit الحمزة et un نون et c'est un خماسي cinq lettres. يقول استخرج من الدرس الأفعال الواردة فيه من باب الفعل. On sort du cours tous les verbes exposés sur la mesure infa'ala. يقول تعمل في مثال سماحات المضارية والاسم الفاعل والمصدر من الأفعال الآتية. Donc médite ce qui suit et donne le مضارية, l'اسم الفاعل, le مصدر, les verbes suivants. أولا مثلا انكسر se casser. Se casser, اصبر. المضارع ينكسر اسم فاعل منكسر المصدر انكسار على وزن انفعال يبقى على وزن انفعال طيب انفتح صغير تفضل ينفتح انقلب انقلب من قريب من قلاب انقطع سكوبي ينقطع من قطع انقطع نعم انصرف صنالي ينصرف انصرف انصرف نعم معنى أصلي وصنالي يعني قد يأتي معنى مثلا لا ينصرف أي ما يقبل التنوين كل اسم الممنوع مصرف Inchaqqa, se fendre. Yanchaqqu. Yanchaqqu. Yanchaqqu. Mashaqqa. Munchaq. Ism fa'il. Munchaq. En fait, c'est munchaq. Je ne sais pas si c'est munchaq. Munchaq, c'est ism fa'il. Inchaqqa. Ah, maoul le mazar. Inchaqqa. Là. انشقاق نعم انجلى معناه apparaître s'éclaircir منجلي نعم منجل ها منجل ايوا يعني كل معنى الفلم المنجلي نعم المنجلي انجلى انجلى واصله انجلى انجلاو وقلنا دائما كما ذكرنا العلم de base ان الفعل الذي اخره حرف عله الذي هو فوق الثلاثي مصدره حرف عله تنقلب حمزه حرف عله يا حمزه يقول الان سيشرح معنى هذا الوزن parmi les sens de cette mesure. يفيد باب إنفعالة المطاوعة. يعني سي le parler du sens de ce verbe. C'est qu'il a une connotation de maniabilité. Une chose qui agit sur elle-même. Et son sens est très proche du mourir de Sira. Très proche du mourir de Sira. Mathalan, Takul, Fatahtul Bab, j'ai ouvert la porte. Fan Fataha, alors elle s'est ouverte. Elle s'est ouverte. Wasa'ada wazn li fi'l lazim. Al wazn fa'ala wazn li fi'l lazim. Yani ma yusib min maf'ul. Et ma kunta in fataha al bab, al ma'na futiha al bab. Qareeb. Ama al farq, quand tu dis futiha al bab, c'est la porte a été ouverte, et in fataha al bab, la porte s'est ouverte. Ka'anna al shay'a sala bi nafsi. Comme si l'action a voulu que la porte soit ouverte par elle-même. هذا معنى من معاني انفعالة يعني المطاوعة المنابلتة يقول تعمل المثال ثم أكمل الناقص يرغب الاسمه ensuite comble le trou يقول فتحت الباب tu ouvres la porte إن فتح الباب la porte est ouverte كسرت الكوب j'ai cassé le verre كيف تقول le verre s'est cassé. Quand tu as tout le hable, j'ai coupé le cap ou le fil. Non, le cap c'est coupé. Quand tu as tout le kitab, j'ai retourné le livre. Le livre s'est retourné. Hazam al muslimoun et kuffar. Les muslimoun ont fait tomber le kuffar, ils ont mis en déroute. Non. Les koufars sont tombés ou sont partis en déroute. Le marna c'est Yakul, Moutawioul, Fa'ala, Infa'ala. Il y a dit le côté de Moutawa'a du waz de Fa'ala, c'est Infa'ala. Amma Fa'ala, Moutawioulou, Tafa'ala. Il y a dit ce que Infa'ala est pour Fa'ala. فتفعل الى pour فعل et aussi on a vu quoi تفعل الى pour فعل mais فعل تفعل فعل فعل لا c'est une mushareka non c'est quand on dit افعل La fa'ala, ça c'est un muta'addi pour faire quelque chose à quelqu'un. Ah, c'est pas bien, d'accord. Écoute, t'as amené le mythèle, mythèle, kassartu azoujaj, d'accord, t'as kassara azoujaj. Quand tu dis par exemple, j'ai brisé le verre violemment, donc t'as kassara azoujaj, c'est le verre s'est brisé. De lui-même en fait. D'accord, kattartu l'habl. J'ai déchiré le câble. Qu'est-ce que tu as dit? Non, tu as dit le câble. Le fort bien est quand tu as le câble, tu as dit le câble, tu as dit le câble. Si j'ai le manal, le bala ou le taxir. Comme fa'ala. Si j'ai lui. Sauf que là, c'est le mouta'wa, la chose en elle-même. C'est pour ça qu'ils ont tous des liens entre eux, les arosènes. Tu as compris les arosènes de base? Tous. Il y en a tous affiliés les uns aux autres. Il y a qu'au sadisan, a in kassara, à la souel, l'istifham. Aïda ma tati bi hamzat l'istifham, kobl, à tel waz, takul an kassara, la takul a in kassara, takul an kassara. Il se dafalat hamzat l'istifham à la in fa'ala, pour zifat hamzat l'wasl. Donc quand le hamzat l'istifham y rentre, sur le wazn fa'ala, qu'est-ce qu'on fait? On enlève le hamza de wasl, qui est du verbe. On met directement le hamza de l'istifham. Tu dis a n'kassara. Tu dis a n'kassara. Tu dis pas a n'kassara. Hamza de wasl, c'est scout. Mayoktab, Mohamed Tok. Tu ne l'écris ni tu le prononces. Yakul atri le hamza de l'istifham à la jumel atiya. يقول إن قلبت السيارة لا voiture s'est retournée. إن قلبت السيارة نعم In fataha babu matam. La porte du restaurant s'est ouverte. Fataha babu matam. In hazama mushrikun. Mushrikun sont tombés, sont partis en déroute. Aslama abouka. Qu'est-ce que ça coule? Aslama abouka. La lente tibi med. Aslama abouka. Il y en a un lente tika hamzatayn. Un kitab ma maftouhatayn. الفتحة فتقول أسلم أبوك يعني تكتب بألف واحد فوقه موج لا ذاكي يقول تعمل أمثلة الآتية لباب فعلاء وعين فيها الماضي المضارية واسم الفعل والمصدر لا تخوف لباب الوزن فعلاء ainsi que le مضارية qui est dans le ماضي الاسم الفعل والمصدر. Mais elle n'est pas suivante. Allez, je mets où là? Le verre est tombé sur la rue par terre, il s'est cassé. Aina, Shahid. Inkassara. Aishou. ادخل من الباب الآخر يعني لا ينفتح في المضارع. Cette porte ne s'ouvre pas, rentre par l'autre porte. نعم. ثالثا. تاني تفتح أنوار الشوارع في الساعة الخامسة صباحا. صباحا. Les lumières des rues s'éteignent à 5h du matin. Donc c'est Tantafi. Tantafi, Mao. Naam. Sababu inqilab as-sayyara infijar ihda ala ajalatiha. La raison du retournement de la voiture, c'est la crevaison d'une de ces pneus. انقلاب في المصدر نعم وانفجار المصدر نعم انفجار كي يوم سيكسبوزي هذا البنو لا الاكسبوزي اوتر لا كروفي بون خامسا ان هذا المشركون في غزوة البدر المشركون sont tombés dans la bataille de Badr ان هذا ما نعم نعم سادس تخرج في المعهد الآن المنصرم بضعة وثلاثون طالبا. نعم. Donc il dit, sont sortis du Mahad, de l'école, de l'institut, de l'année qui s'est écoulée, entre 33 et 39 étudiants. Et la Shahid. Munsalim maintenant c'est Munsalim s'est écoulé. L'âme de Munsalim c'est l'année passée en fait. L'âme elle a dit quoi de Mada? On peut dire l'espoir de Munsalim. Et non. Ismu Fa'il. Non. C'est un mot qui définit un nombre entre 3 et 9. Ça t'accoule Dja. بدعتون رجل مثلا entre 3 et 9 hommes. C'est un approximatif entre 3 et 9. سابعا سافر الفريق المحزين منهزم منهزم اسم منهزم اسم فاعل نعم يعني l'équipe perdante est partie. Là, c'est l'équipe perdante est partie. Il faut dire que là, c'est une équipe. Munhazim, c'est celle qui a perdu. Faminan. In kasafat ishamsu yom mata Ibrahim. Que le soleil s'est éclipsé le jour où est mort Ibrahim. Huna, ajumla, mata Ibrahim. La phrase Ibrahim est mort. Mudafun ilayha. Le hukm de mudaf ilayhi. Waya fi mahal jab. Wayom mudaf. Donc en fait, elle est affirme en un code tajid al-mudaf ilayhi ou jumla kamila. Kif ta'alam hada? Fi alama, fi karina. Unzur. In kasafat al-shams. Yom mata Ibrahim. Yom, ma y'arab yom? Zarf zaman. Zarf zaman. كلمة يوم مبنية معربة مبنية في محل مبنية يوم معربة ميك اسم يدخل اسم سي المبني سي دون كنا في كاتيجوري دي 9 كنا ري ما يدخل فيها معربة ايوا كان زي ذكرناها يوم يوم سي با اسم مبني يوم يوم يوما طيب هنا ما في تنوين ما في تنوين يوم مات إبراهيم ما في تنوين في يوم معنى معرب فهذه علامات المضاف علامة المضاف أن يأتي بدون تنوين فهذا يدل أن هذه كلمة يوم مضاف والمضاف إليه الجملة مات إبراهيم يجوه ويما إبراهيم فالجملة مات إبراهيم هذه جملة فعلية في رفع في محل جر مضاف إليها هي مضاف إليها وهذا كثير مع الظروف يقول ها أمثلة أخرى prendre d'autres exemples سافرت يوم تظاهرت النتائج سافرت يوم أي ظهرت النتائج j'ai voyagé le jour où les résultats sont apparus فهنا شاهد يوم ظهرت النتائج نفس الشيء الجملة الفعلية هنا في محل جر مضاف إليه أو إليها. ثانيا مرضت يوم زار الوزير الجامعة. Je tombais malade le jour où le ministre a visité l'université. فهنا كذلك يوم زار الوزير. هنا يوم في تنوين فهو مضاف. والجملة الفعلية مضاف إليها. ولدت يوم مات جدي. Je suis né le jour où mon grand-père est mort. Fauna, yoma, mudaf, wa mata jaddi, jumla fi'liya fi mahal jar, mudaf ilayha. Wa fi tanzil, hadha yawmu yanfa'u al-sadiqina sidquhum. C'est le jour où la véracité servira aux véridiques. Du moins leur véracité leur servira. Fauna, unzuru, hadha yawmu. هنا ما في تنوين ينفع صادقين هذه جملة فعلية في محل جر مضاف إليها صدقهم فاعل فاعل ينفع وصادقين مفعول به يوم مات إبراهيم تقديره يوم موت إبراهيم تقدير الجملة الفعلية بمصدرها فهمت؟ تقدير الجملة الاسمية الفعلية بمصدرها مثلا سافرة يوم ظهرت النتائج أي سافرة يوم ظهور النتائج مرت يوم زار الوزير الجامعة مرت يوم زيارة الوزير الجامعة. وكذلك ولدت يوم مات جدي ولدت يوم موت جدي. فهمت؟ هذا هو التقدير. الجملة الفعلية تقدر بمصدرها، والمصدر هو في هو مجهول بأنه مضاف إليه. هذا شيء دقيق ينتبه إليه. C'est une chose très précise. Quand tu lis, tu vois qu'il n'y a pas de تنوين، un تنوين. C'est مهم جدا. تمام. تاسعا يقول لولا فضل الله عليهم لماتوا. Si ce n'était pas la grâce d'Allah sur eux, ils seraient morts. لولا حرف امتناع للوجود. لولا c'est un حرف يعني comme on dirait qui pour la cause comment on peut expliquer ça, comment traduire ça, il y a dit la présence d'une chose empêche la présence d'une autre. La présence d'une chose empêche la présence d'une autre. Masalan, laula fadlullahi alayhim lamatu. Bi wujud fadlillah, tayeb, aba mawtuhum. Par le fait qu'il a fait d'Allah, ils ne sont pas morts. Fahimt? Bi wujud fadlillah, ghaba mawtuhum. Le fait que la grâce d'Allah était là, leur mort s'est absente, il n'y a pas eu leur mort. يقول تدل على امتناع الجواب لوجود الشرط. C'est-à-dire le fait que ce qu'il y a dans la partie de jawab de short, sa conséquence n'a pas lieu. La présence qui est dans la jumla short, d'ailleurs fait jawab mayarsul, ça n'a pas lieu dans sa conséquence. Mais ça l'aide. يقول لولا الهواء لهلك الناس. Si ce n'est pas, c'était pas l'oxygène, l'air, les gens auraient péri. فَوْنَا اَيْ وُجِدَ الْهَوَى فَلَمْ يَحْلِكِ النَّاسِ. Comme l'air est trouvé, les gens n'ont pas péri. La présence qui est dans le short empêche la présence de ce qui est dans le short. يَكُلْ وَتَأْتِي لَوْمَا. Ça se tient d'un coup لَوْلَا وَلَوْمَا لَوْلَا وَلَوْمَا اَيْدُونَ بِيَدَ الْمَعْنَى. Là c'est le معنى, à la même sens. Tu peux dire l'ova, tu peux dire l'ola. الاسم الواقع بعدها مبتدا حذف خبره. Donc le nom marfou qui vient après l'ola ou l'ova, c'est un mubtada. طيب اسم الخبر est enlevé. تقول فلولا الهوى تقديره لولا الهوى موجود. Et موجود sont quoi? Sont le khabar de الهوى. Mais khabar on l'enlève. Wa qad yati ba'd anna. Afwan, wa idan hiya tadkhul ala jumlatayn. Al-ula al-ismiya wa thaniya al-fi'liya bi fi'l madi. Lawma ou lawla, tu peux trouver sur les phrases ismiya ou fi'liya. C'est pas obligé qu'il y ait un khabar qui vient derrière. Tu vas dire law ma fa'alta kadha. ما حصل كذا؟ لا يفعل مبتدا. C'est جملة فعلية مباشرة. Après l'ولا tu peux mettre une جملة فعلية ou une جملة اسمية. Si tu mets une جملة اسمية c'est un مبتدا كذا. Et son خبر اللي معروف. يقول وقد تأتي بعدها أن واسمها وخبرها نحو. Tu peux la faire venir après أن حرف توكيد parmi الحروف المشبهة بالفعل. تقول مثلا لولا انني مريض لا سافرت معك. Si je n'étais pas malade, j'aurais voyagé avec toi. هنا بعد لولا جاء ماذا؟ ان. لكن هنا ان اسمها وخبرها موجودا. اين اسم ان؟ يا متكلم الضمير متصل. واين الخبر؟ مريض. مريض والخبر. لا تقول لو انني لا سافرت معك. ما في معنى في هذا. الخبر توجه الى مدخل. خبر في المدخل بيته. ويقول وجوابها المثبت يقترن بلام كم دولوت. Là où harf al-imtina' al-imtina', quand le jawab il est affirmatif, on met quoi? On met alam dans la réponse. Pourquoi? Là où ta'ti, là où ta'ita, là où ta'kbel tout cas. Là le lam on remet aussi aussi. Nas ahkam. C'est là où la antum la kunna mu'minin. Ce n'était pas à cause de vous, soyons croyants. Mundoro, la kunna mu'minin. On a l'aim wujuda. L'aim wujuda wujuda. Qu'est-ce qu'il y a dans le nas qu'on a? Law la fallullah alayhim la matu. Jallam fi matu. Jallam l'aim. Am jallu l'aim. L'aim est trop. على ما أعرف هل هو النفخ أظن هو النفخ اللام سنت تقول سنت تقول تقول سنت لو تأخر تو لو تأخرت الحافلة لما أتوا مثلاً في الويستارتال في الطبني أظن يعني ما عندي شيء يعني قاطع في هذا لكن لو عملها القياس ترى أن الأحكام مع لو امتناع الامتناع نفس أحكام إذا بارك في الميم رجل مش يبقى أنا تو سيور بو تو دير وي سي كام ساي مي سا بارك كو سي لي ميم اون بو سوا بو اجي اك لي دو لا فاصون باسكو يا بارك الله واحد أيوا اللام سي لام توكيد أو كف لا سي لام واقع الجواب يعني الواقع الجواب جواب شرط دو لو لم واقيا الجواب الشرط بلو تبقى شرط تبقى إن تبقى مهما تبقى تشوف لا جواب شرط بلو. طيب يقول ها ها أمثلة أخرى لولا تقول هذا دوت إكزومبل لولا. طيب يقول الجملة الأولى أبو بكر هنا لولا اختبار ما أحضرت اليوم. أيوة. ترجم. Si je s'il n'y aurait pas l'examen, je n'aurais pas assisté aujourd'hui. نعم, ne sais pas aujourd'hui. Fanyel. لو الشمس نهارك نهارك في الأرض. S'il n'y a pas le soleil, la terre ne périrait. نعم. بإذن الله. نعم. لو لا الحياء لبكينا. Si il n'y aurait pas la pudeur, on aurait pleuré. نعم. C'est-à-dire, si ce n'était pas la gêne ou la pudeur, on aurait pleuré. رابعا. لو لا أنك مستعجل لدعتك إلى البيت. نعم. Si tu n'étais pas pressé, je t'aurais appelé à la maison. Non, je t'aurais invité là, je pense. Ça y est, il y a quoi le Alors, c'est pour une suite. Donc, la l'ilm, un tout petit bijouan. Si ce n'était pas la science, kaza wa kaza wa kaza. Là où l'islam, si ce n'était pas l'islam, kaza wa kaza wa kaza. Là où la anna kamari, si tu n'étais pas malade, kaza wa kaza wa kaza. Là où la anna al-bard shadid, كذا وكذا وكذا. Si le point n'était pas dur, mettez la réponse. أربع جمل. يقول عاشرا من إبراهيم هذا؟ كي سيت إبراهيم؟ هنا هذا نعت لإبراهيم. Donc là le هذا في قصة الجواب دون أخذ صفة نعت لإبراهيم. من ما يعرف من عندك يا أبا إسماعيل ما يعرف من مبتدا لا خبر ما إذا حرف استفهام لا اسم اسم استفهام هذا خبر مقدم وإسماعيل إبراهيم مبتدا وهذا نعت لإبراهيم فالحيث بشرونا في محل عرف نعت لإبراهيم يكون اسم الإشارة نعتا إذا وقع بعض العلم أو المعرف بالإضافة. Donc l'isme ishara, s'il vient derrière un isme, un nom propre, l'isme d'art. Ou alors derrière un isme qui est ma'alifa, le fait qu'il soit mudaf. Là, qu'il mudaf à quoi? Mudaf à toute chose. Mudaf à ma'alifa. Hein? Mudaf à toute chose. يقول إذا وقع اسم إشارة بعد اسم علم ونعت أو المعرف بالإضافة أو par un nom qui est معرفة pour le fait qu'il soit مضاف. Donc moi je demande, est-ce que le اسم إشارة il est نعت de tout مضاف? هذا هو السؤال. مضاف نعم معرفة مضاف مضاف إلى معرفة مضاف إلى معرفة لأن مضاف نكرة نكرة وهذا اسم إشارة معرفة تبغى على معرفة إعمال ود نكرة بس كل دافع في نطول فهمت الناس في نطول يقول من حميد هذا وبس كيس حميد تقول مثلا جاء حامد في عدة حامدين تقول من حمد هذا سكي سلولا سو حامد لا سكي أريدي ساعتك هذه نطلو تامو خسلسين مثلا عندك عدة ساعة أنا أريد هذه الحمراء مثلا. ثالثا لمن جواز سفر هذا أكي سو باسبور المفتوحة غرفة المدرسين تلك est-ce que la pièce, on va dire la pièce des enseignants, celle-ci est ouverte? On fait تنزيل إذا بكتاب هذا ولقيه إليهم ثم تولى عنهم. Donc il dit va avec mon livre, celui-ci, et jette-le sur eux, enfin jette-le, envoie-leur, ensuite éloigne-toi d'eux. كلام مال سليمان الهدهد في قصة ملكة السبع. فهمت؟ فالشاهد هنا إذا بكتابي هذا قم مولف كواسي بايك مولف كواسي. وفي الحديث قال النبي صلى الله عليه وسلم لعلي لا حج بعد عام هذا je crains de ne pas faire le hajj après cette année-ci. فالشاهد هنا عمي هذا طيب عمي هذا مونني ما فرصة نوع جمع على جمع على سلسي دي ستة نسي كو ولا كي جمع تخوف لك شلما ما فهم هذا إذن اسم الشرف جاء بعد اسم علم أو اسم معرف بالإضافة هو نعت. طيب وإذا جاء اسم إشارة قبل اسم معرف بألف واللام عندك اسم إشارة كي جاء devant un nom كي ألف واللام فهو نعت لا البدل سي الاسم كي ألف واللام كده سمدل منه البدل سي الاسم كي أبقى تقول رأيت هذا الرجل الرجل سي بدل هذا وهذا سي غفر به. من رجل هذا؟ من رجل هذا؟ لا شبابا رجل نكرة في هذا ما أعرف أبقى نقضى نكرة شبابا جاسا ما يقال هذا تقول من الرجل هذا؟ أما من رجل هذا؟ لا شبابا جاسا طيب أحد عشر عندي عشر لما لما لم ميم وها هذه هاء الست طيب هاء بسيلانس يبتى بها في الوقف كما في قوله تعالى وما دراك ما هي تكون مثل ها Très souvent, on met quand ? Sur un mot qui est même ni. Pour s'arrêter sur un mot qui est même ni. Très souvent. Alors tu vas dire Thumma Kayfa Kafil de Koli Ta'ala Ouna Wa Madraka Mahiya Ouna Hiya Damir Tajalouha Fi Ism Mabni Il Wukuf Alayhi Fil Ghari Qu'il y a juste Ta Koul Kayf مثلا كيف تش بدي كيف هيك لها وكيف اهم شيء تقيفة على السكون ما تجي با كيف تش بدي سي با حرام مي سي با فصيح يعني انا زعما سعتي في السكون دونك او تش تعرف لها كيف او سول سول فا كيف فهمت تسمى هاي سكت وقد اخذناها في اي باب باب نتبع أيوة ورأسا طيب ورأسا وبطنا نفسها هل سكت تسمى هل سكت وهذا ما فهم ما هي سأش موقف هذه ضمير هي الأس تكون ما هي لا أفضل تقول هي لما تقول ما هي طيب في غير القرآن ما هي معنى ما هي أو تصلنا تقول ما هي بالهاء هذه الهاء هنا في ما هي ما أدراك ما هي هنا ما هذا اسم استفهام عندنا اسم عندنا اسم استفهام ما أدري الموصول ما هي هذه الماء ما أظن هي موصولة كان اسم استفهام ثاني. Tu dis et que tu vas comprendre quelle est-elle. ما هو موصولة. حتى الاسم موصول يحتاج إلى جملة صلة بعدها. هذا اسم استفهام آخر. فهمت؟ أصلاً هو ما هي كيتل. فهمت؟ هنا هي ضمير. هي هو أنت هذه هي. تجري نار حامية وفي وعده ايش بيقول لك نحن انا لا انا لا انا انا فن وساكن لكن هو كما تقول هو الوقف على السكون كانت تقيفة لا كلمة ساكنة طيب ثاني عشر يقول إن الشمس والقمر آيتان إذا كوله لينكسفان donc certes le soleil et la lune sont deux signes c'est ce qu'ils disent qui ne s'écrivent pas الضمير في ينكسفان يعود إلى الشمس والقمر donc le alif الاثنين ينكسفان qui est le فاعل il revient à quoi الشمس والقمر وهما مؤنث ومذكر الشمس مؤنث القمر مذكر وجيء بالفير بصيغه المذكر تقريبا et on applique un verbe masculin voyez car le masculin est plus fort que le féminin comme en français c'est un on va dire une mixité voyez entre le masculin et le féminin dans une phrase ou dans un nombre ou un groupe tu vas appliquer la phrase au masculin Par exemple, tu dis des hommes et des femmes sont venus. Et le venu, tu veux dire US, tu ne veux pas dire UES. Tu veux le mettre à la forme masculine. Parce que le masculin prend le dessus sur le féminin, comme en arabe. Mais ça, c'est un ras sur la démocratie. Les Fazakalou Kalounfa. Ouais. Et donc, ils disent. Même dans les vêtements et tout, donc il faut qu'ils arrêtent. Enfin, en arabe, c'est pareil. Donc, c'est un homme et je sais pas comment une femme, ça se fait reproduire que. qui a ses femmes, c'est Jawahari, ou c'est des Maharim, sinon, Aouz Billah, c'est chaud. Alors, un exemple, tu as un homme et plein de femmes, tu vas dire Houm. Donc, si tu as 1 million de femmes et un homme, tu vas dire Houm. Tu vas pas dire Houm. Juste pour apprendre d'un seul homme, tu vas dire Houm. Il y en a un zakat à combien de femmes. Enfin, Houda, il a dit quoi? Une kassifane. Une kassifane, là, il est venu quoi? Une forme masculine. Bien que t'es là, t'as un féminin, là, puisqu'elle est ensemble. Et bien, le verbe, il a pris la forme masculine. Féminin, ça aurait fait quoi? T'as une kassifane? Aïe, ouais, bitaï. Ouyurallab, un mouzakar, le mouannath. Et le mouzakar, l'emporte le mouannath. Nahou, abenaï, ou abenaïti, et de l'usuna bijamia. Mes fils et mes filles étudient à l'université. On a j'en ai un maza ou un jama'a. Ma'a ou jude le benet. Lakin, c'est pas le mouzakar. Lorsque tu as ibni ou benati, tu as quoi de drosouna? Tu as mis de drosouna. Fait? Fait le mouzakar, il arrive à la mouannes. Fait le sachar, il a quoi? Fait le raït mouhouma, fait le roula. Et si vous le voyez tous les deux, c'est-à-dire le kousouf. Du chef du combat, alors invoquez Allah. Ouna, al-hal marzoufa. Il y a un hal qui est enlevé. Là, alors on a tarté bon ma moussoua. L'ordre qu'ils ont fait là, parce qu'on n'a pas compris le dire du hal, ils en parlent déjà maintenant. C'est pas très optimal. Comment ils ont fait là? Il te dit le kalem, il est raït ou mouma, moun kassifayni, fadoullah. En fait, il y a un hal qui est marzoufa. Et bien, il y a un hal qui est marzouf, et le hal c'est éclipsé, tous les deux. Mais on ne va pas se tarder parce qu'on n'a pas compris le hal. Le hal, il s'est attifié d'un ahar. Moi, je vois qu'il ne va pas dire parler maintenant. Allah a l'air. Donc, un moukassifayn, c'est un hal, mansour, et un marzouf. Il y a quoi? Il y a quoi? Il y a quoi? Il وصلوا حتى ينجلي أي ينجليا. Donc faites la salade jusqu'à ce qu'elle apparaisse. Jusqu'à apparaître la lune quoi. Bah, le problème c'est que lui il dit quoi? فعل ينجليا ضمير مستتير يعود على الكسوف. الكسوف. الكسوف c'est l'éclipse. Bon c'est pas logique là ce qu'il dit. Ouais, jusqu'à ce qu'il apparaisse. Ah, ouais, normalement, c'est Yenjaliya, il m'échappe comme le Kamar. Jusqu'à ce qu'il apparaisse la lune ou la lune. C'est pas qu'il apparaisse l'éclipse. Parce que c'est pendant l'éclipse que tu as la salade. Donc là, j'ai pas compris ce qu'il veut. C'est pas logique. Alors, là, c'est un truc, une explication. Mais Yenjaliya, ça veut pas dire autre chose. Hein. Ça va paraître. Ça va paraître. Non, c'est clair. Ou peut-être c'est clair, ouais. Le Kusubi, c'est clair. ممكن هذا مثلا إذا كان كسوف الشمس يعني كسوف صريع يعفي عن وي فكي بيجي اختمان الكثيف انجلي الكسوف يعني كالكثيف سكلاسيس كي يخفى الزوء أما في الـ في الـ وفي القمري كذلك سيسن غوص لون فهمت إذا كان الهلال كامل كذلك ترون الليل يعني تنجليا يعني في الدلوة في السماء ممكن يلدن هذا الله أعلم يقول أترك كل كلمات مما يأتي في جملة مفيدة entre les mots suivants dans des phrases qui ont un sens إن فتح صغير إن كسر فكسر إن قلب سرطوني تكسر سبريزي لو لا من سنتا هذا سيكون إن شاء الله الدرس الآتي مفهوم درسنا هذا فاليوم أخذنا وزنا جديدا أخذنا الوزن انفعل تفيد المطاوعة أي تقول فتحت الباب فانفتح كسرت الزجاج فانكسر ولذلك أخذنا أيضا كذلك لو لا هو حرف امتناع للوجود لو لا لو لا كذا لكن كذا وكذا si ce n'était pas ceci il serait passé telle chose ou telle chose. L'imtina, ça veut dire quoi? C'était l'eau. L'eau dita, mais là c'est sûr, à cause de la première, il y a peu la deuxième. Il y a la deuxième. Il n'y a pas la deuxième. Si tu mets l'affirmation, l'eau la fadullah, la matu. Il n'y a pas eu la mort. Et l'autre, c'est le contraire. S'il n'y a pas eu la première, vous voyez, donc, où il n'y aura pas la deuxième, il y aura la deuxième. Non, dans le l'audita, c'est-à-dire quoi? Tu n'étais pas venu. L'audita, c'est ta bête, tout cas. Si tu étais venu, je t'aurais accueilli. C'est-à-dire quoi? Tu n'es pas venu à la base. Alors que là, c'est le contraire. L'aula, fadullah, mawjoud, là, la fadullah était là. C'est le contraire de l'autre, en fait. L'autre, il n'y a pas, et celle-là, il y a. Hada wa. Une fois que bina humma. أعرض أيضاً الجملة التي هي في محل جر مضاف إليها مثل يوم مات إبراهيم يوم مضاف ومات إبراهيم جملة في محل جر مضاف إليها وأعرضنا أن الاسم الشارع إذا جاء بعض اسم علم أو معرف بالإضافة فهو نعت له ونعت له وأعرضنا حاسكت التي تتصل باسم المبني للوقوف على السكون وأخذ أيضا أن المذكر يغلب على المؤنث في الكلام وهكذا في سؤال؟ لا؟ طيب فإلى هنا والحمد لله رب العالمين.